శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధర్తాం సదాహృది జ్ఞానానందమయం దేవం నిర్మల స్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవముపాస్మహే శ్రుతీనాముత్తరం భాగం వేగవత్యాశ్చ దక్షిణం కామాదివ సంజీయాత్ కశ్చిత్ అద్భుత కేసరి. శ్రీయఃపతియాను భగవాన్ அவதாரங்கள் பண்றது அப்படின்னாலே எதுக்குன்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தத்துக்காக தான். பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை ஸ்தாபிக்கணும், சாதுக்களை ரட்சிக்கணும், துஷ்ட நிகிரகம் பண்ணணும். அப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஸ்தோத்திர பாட்டங்கள் அதனுடைய அர்த்தங்கள் பார்க்க போறோம். அதுல இப்ப நம்ம அகோபில மட்டத்துக்கு ஆராத்ய தெய்வமான லக்ஷ்மி நரசிம்மன் அதிலிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு வேதத்திலேயே சொல்லப்பட்டவர் நரசிம்மன். அந்த பெருமாளுடைய அவதாரமும் அதேதான், தர்ம சம்ஸ்தாபனார்த்தத்துக்காக தான். பிரஹ்லாதனுக்காகவே அவதாரம், பக்தனுக்காகவே ஒரு அவதாரம் அப்படின்னு பார்த்தா அது லக்ஷ்மி நரசிம்ம அவதாரம் தான், நரசிம்மனுடைய அவதாரம். அந்த ஸ்தோத்திரத்தை பண்றது யாருன்னா சுவாமி வேதாந்த தேசிகர். நம்ம எந்த ஸ்தோத்திர பாட்டமும் நம்ம வந்து கத்துக்கும் பொழுது நம்ம வந்து யார் அது பண்ணா அப்பேற்பட்ட அந்த சுவாமி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சுவாமியினுடைய அவதாரமே பார்த்தாலுமே இதே தர்ம சம்ஸ்தாபனார்த்தத்துக்காக தான். சுவாமியுடைய குமாரரே எழுதியிருக்கார், வேதே சஞ்சியாத கேதே முனிஜனவச்சனே பிராப்ய நித்யாயமானே சங்கீரனே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணே மாயாவாதே சமோதே கலி கலுஷவசாத் சூன்யவாதே விவாதே தர்மத்ராணாய யோபூத் சஜயது பகவான் விஷ்ணு கண்டாவதாரஹா அப்படின்னு. வேதங்கள் எல்லாம் யாரும் ஒத்துக்கலையா, இதெல்லாம் என்னது அப்படின்னு. முனிஜன வச்சனே, முனிகள் சொன்னதெல்லாம் ரிஷிகள்லாம் அவ ஏதோ சொல்லிட்டு போயிட்டாப்பா, நம்ம எல்லாம் அதை உட்காந்து எத்தனை நாள் தபஸ் பண்ணியிருந்தா, நம்ம இந்த வேதத்தை சொல்லியிருந்தா நம்ம சமயத்துக்கு நம்ம எல்லாம் உத்தியோகம் பண்ண வேணாமா அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. யாருமே ரிஷிகளுடைய வாக்கு மதிக்க மாட்டேங்கிறா. சங்கீரனே சர்வவர்ணே சத்தியத்துக்கு நிஷ்பிரமானே புராணே, புராணங்கள்லாம் பொய், அதுல சொன்ன கதைகள்லாமே பொய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலாம். பகவானே ஒருத்தன் இல்ல, அப்புறம் என்ன வேதம், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு. சில பேர் மாயாவாதம், இந்த உலகமே பார்த்தீங்கன்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இந்த ஜெகனே மித்யா, ஜெகத்து பொய் அப்படிங்கிறா. பிரம்ம சத்தியம், ஆனா பிரம்ம பகவான் பரபிரம்மமான பகவான் சிருஷ்டிச்சது வந்து பொய் அப்படின்னா எப்படி ஒத்துக்க முடியும், அது மாயை அப்படின்னா. அதுவும் இல்ல, சூன்யவாதே விவாதே அப்படின்னு பௌத்த மதங்கள் அப்படின்ற இது வந்து சூன்யவாதம், இந்த உலகமே சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பேற்பட்ட காலத்துல அப்ப என்ன பண்றது, அப்ப பகவான் சாட்சாத் பகவான் தானே அவதாரம் பண்ணணும் இல்லையா அப்படின்னு அவர் என்ன பண்ற, தர்மத்ராணாய யோபு சஜைது பகவான் விஷ்ணு கண்டா அவதாரான்னு ஸ்ரீனிவாசனுடைய கண்டையாகவே சுவாமி தேசிகன் அவதரித்தேர். அவருமே பார்த்தோம்னா சாதுக்களை ரட்சிக்க நம்மள மாதிரி ஆட்களுக்கு இப்பேற்பட்ட ஸ்தோத்திர பாட்டங்கள் கிரந்தங்கள்லாம் கொடுத்தேர். அதே நம்ம வைதீக மதத்தை எதிர்த்தவாளுக்கு வாத கிரந்தங்கள்லாம் பண்ணேர். அதனால துஷ்ட நிகிரகமும் அங்க ஆயிடுத்து, சாது ரட்சணமும் ஆயிடுத்து. சுவாமி சுவாமி ரங்கநாதரே வேதாந்தாச்சாரியன்னு பிருத சுவாமி தேசிகனுக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா ஸ்ரீரங்கத்திலேயே வந்து தமிழ் பிரபந்தங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் அங்க போய் வேதத்துக்கும் பிரபந்தம், பிரபந்தமே திராவிட வேதம் தான் அப்படின்னு சாரம் அப்படின்னு சொல்லி வாதியர்களை ஜெயிச்சதுனாலே வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு. வேதாந்தாச்சாரியன்னா பகவான் தான், பகவான் தானே முதல் முதல்ல பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணேர். அவருடைய திருநாமத்தையே தேசிகருக்கு கொடுத்தார் சுவாமி தேசிகனுக்கு. தாயார் பார்த்தா என்னது வேதாந்தாச்சாரியன்னு தான் சொன்னேரா, நீர் சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்னு கொடுத்தா. அதுக்கப்புறம் தன் சிஷ்யாக்கெல்லாம் கவிதார்க்கிக கேசரி, கவிதார்க்கிக சிம்ஹம் அப்படின்னா, சிம்ஹம் அப்படின்றது கேசரி. அப்ப கவிதார்க்கிக சிம்ஹமான கவிதார்க்கிக கேசரி இந்த ஸ்தோத்திரம் என்னன்னா காமாசிகா கேசரி நரசிம்மன் அவரை பத்தி எழுதுறதுனால இது அற்புதமான. ரெண்டு பேருமே சொல்லவரும் சிம்ஹம், சொல்ல போறவரும் நரசிம்மம். அப்பேற்பட்ட அப்படின்னா அந்த ஸ்தோத்திரம் எப்பேற்பட்ட ஸ்தோத்திரம்னு பாத்துக்கோங்க. அஷ்டகம் எட்டு ஸ்லோகமா இருந்தாலும் அதனுடைய அர்த்தங்கள்னு பார்த்தா சாரத்தை எடுத்தா அற்புதமான அர்த்தங்கள். அப்பேற்பட்ட ஸ்தோத்திர பாடத்தை நம்ம பாத்துக்க போறோம். ஸ்தோத்திரங்கள் தெரிஞ்சு அர்த்தத்தை புரிஞ்சு சொன்னாதான் பலனா அப்படின்னா பெரியவா சொல்றா கிடையாது. ஸ்தோத்திரங்கள் சொன்னாலே பலன் தான். இப்ப நெருப்பு தொட்டா சுடும் அப்படின்னு குழந்தைக்கு தெரியாது, தெரியாது போய் சுட்டு போய் தொட்டுடுச்சுனா நெருப்பு வந்து ஐயோ அவனுக்கு தெரியலையே அதனால நான் சுடக்கூடாதுன்னு என்னைக்காவது நினைக்குமா. அப்பேற்பட்ட ஸ்தோத்திர பாட்டத்தை அர்த்தத்தை தெரியாம நம்ம சொன்னாலும் அதுக்கும் அதே பலன்தான். தெரிஞ்சு சொன்னா என்னன்னா அனுபவ பூர்வமாக இருக்கும். பெரியவர்கள்லாம் போய் தேப்பெருமாளை சேவிக்கும் போதோ நரசிம்மரை சேவிக்கும் போதோ நம்ம போய் பக்கத்துல இருந்து பார்த்தா அவ கண்ணில் ஜலம் வரும். ஏன்னா இந்த ஸ்தோத்திரங்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனுபவிச்சது அவ மனசுல இருக்கிறதுனால அப்படியே அவ கண்ணில் அது வந்து அந்த பாவமாக வருது. அதுக்காக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை பிரயாசப்படணும், அந்த நரசிம்மன் நமக்கு அதை அனுகிரகம் பண்ணணும், ஆச்சாரியனான சுவாமி தேசிகன் மூலமாக அனுகிரகிக்கணும் அப்படின்னு. ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே சுவாமி தேசிகன் ஆரம்பிக்கிறார். இந்த நரசிம்மர் யாருன்னா காஞ்சிபுர தேசம், காஞ்சிபுர திவ்ய தேசத்துல திருவேலுக்கை அப்படின்ற திவ்ய தேசத்துல இருக்கிற நரசிம்மனுக்கு மங்களாசாசனம். மங்களாசாசனம்னா என்ன அப்படின்னா மங்களம், பகவானுக்கே மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ற. அந்த நம்ம வந்து பார்த்தா திவ்ய தேசங்கள் அப்படின்றோம், எவ்வளவோ கோவில்கள் இருக்கு, 108 திவ்ய தேசம்னு ஏன் சொல்றோம்னா ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணபடியினாலே. அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் மாதிரியே ஆச்சாரியன்ல சுவாமி தேசிகந்தா நிறைய திவ்ய தேசம் மங்களாசாசனம் பண்றே, நம்ம ஸ்தோத்திர பாடங்கள்ல பார்த்தாலே தெரியும் நிறைய மங்களாசாசனம் சுவாமி தேசிகன் பண்றேன். அதுல இந்த நரசிம்மருக்கு திருவேலுக்கை அப்படின்னா வேலுக்கைனா வேல் அப்படின்னா ஆசைப்பட்டு இருக்கைனா இருக்கிற இடம், ரொம்ப ஆசையாம் பகவானுக்கு இந்த இடத்துல இந்த பூமியில வந்து இருந்து நம்மளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு, அதனால வேல் இருக்கை, அதுதான் வேலுக்கைன்னு பிற்காலத்துல அந்த தமிழ் அப்படி மாறி இருக்கு. அதையே சம்ஸ்கிருதத்துல பார்த்தா காமாசிகா, காமம் அப்படின்னா ஆசை சங்கல்பம், பகவான் சங்கல்பித்து சிகா அப்படின்னா அங்க இருக்கணும் அப்படின்னு இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னால காமாசிகா. அப்பேற்பட்ட அந்த நரசிம்மனுக்கு இந்த அஷ்டகமாக சுவாமி தேசிகன் பண்றார். அதுல முதல் ஸ்லோகம் ஸ்ருதீனாமுத்தரம் பாகம் வேகவத்யாச்ச தக்ஷிணம் காமாததிவ சஞ்சீயாத் கஷ்டித் அத்புத கேசரி அப்படின்னு ஜீயாத் அப்படிங்கிறார். முதல்ல என்னன்னா ஜெயம் உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஜீயாத் வெற்றி உண்டாகட்டும் யாருக்கு அப்படின்னா கஷ்டித் அத்புத கேசரி அப்படின்னா அத்புதமான சிங்கம், கேசரி அப்படின்னா பெடரி மயிர்கள் அப்படி இருக்கும் இல்லையா, சிங்கத்துக்கு அழகே வந்து அந்த சுத்தி இருக்கிற அந்த முடிதான் அற்புதமாக இருக்கும். அப்படி கஷ்டித் அப்படின்னா விவரிக்க முடியாத அற்புதம், நம்மளால சொல்ல முடியல, வார்த்தைகளால சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட அற்புதமான சிங்கம், அப்படி விவரிக்க முடியாத ஒப்பற்ற ஒரு சிம்மம் கஷ்டித் அத்புத கேசரி. எப்படின்னா எங்க இருக்கேர் அப்படின்னா வேகவத்யாஸ்ட தட்சிணம் அப்படிங்கிற ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் அப்படின்னா ஸ்ருதினா இங்க வேதம், வேதத்துக்கு ஸ்ருதி அப்படின்னு பேர். ஏன்னா ஸ்ருதினா நம்ம கேட்டு கேட்டு பெரியவர்கள் சொல்லி சொல்லி நம்ம திருப்பி சொல்றதுனால அது ஸ்ருதி. அந்த ஸ்ருதினாம் உத்தரம் அப்படின்னா வேதத்துல ரெண்டு அங்கம் இருக்கு, கர்ம பாகம் ஞான பாகம் அப்படின்னு. அந்த உத்தர பாகம்ன்றது ஞான காண்டம்னு சொல்லுவா, அதான் உபனிஷத்துக்கள். கர்ம பாகத்துல எல்லாம் பகவான ஆராதிக்கிறதுக்காக யஜ்யங்களை சொல்லிருக்கு. ஞான காண்டம் பூர்த்தியாவே பரபிரம்மமான பகவானையே தான் சொல்லி இருக்கிறதுனால அந்த வேதத்தினுடைய உச்சீரல இருக்கிற நரசிம்மன் எங்க இருக்கார்னா அதே நரசிம்மன், வேதத்துல சொல்லப்பட்ட உச்சியில இருக்க உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்ட நரசிம்மன் வேகவத்தியாச்சு தட்சிணம், வேகவதியுடைய தட்சிண பாகத்துல இருக்கார் அப்படிங்கிறது. அங்க உத்தரம்னு போட்டார், இங்க தட்சிணம், வேதத்துக்கு மேலே இங்க வேகவதி நதிக்கு தட்சிண பாகத்துல இருக்கார். எதனால அப்படின்னா காமாததி வசஞ்சியார் அப்படின்னு, காமாததி அப்படின்னா ஆசைப்பட்டு சங்கல்பித்து, அவர் சங்கல்பிக்கிறார் எதுவுமே பகவத் சங்கல்பம் தான், பகவான் வந்து இங்க இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அர்ச்சாவதாரமே. மேற்கொண்டு ஸ்லோகத்திலையும் இதை பார்க்க போறோம். அதனால ஆசைப்பட்டு இருக்கிறதுனால அப்பேற்பட்ட பகவான் அப்படிங்கிறார். இந்த நரசிம்மன்னாலே பார்த்தா குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம ஆற்றுல நம்ம சம்பிரதாயத்துல குழந்தைகளுக்கு எல்லாருமே பார்த்தா சின்ன வயசுல சொல்ற ரெண்டு கதைகள் அப்படின்னு பார்த்தா ஒன்னு பிரஹ்லாத சரித்திரம், இன்னொன்னு பார்த்தா கஜேந்திர மோட்சம். இதுதான் எல்லா குழந்தைகளும் சொல்லு, கஜேந்திர மோட்சம் ரொம்ப அற்புதமான இது. அதுக்கப்புறம் இங்க நரசிம்மனோட அவதாரம் தான், நரசிம்மனாலே பயங்கரமா இருக்காரு. அப்ப எல்லா குழந்தைகளுக்கும் பிடிச்சிருக்கே அப்படின்னா அது அனாசிரித்தர்களுக்கு தானே பயம், நமக்கு என்ன பயம் அப்படின்னு. அப்ப வேதம் சொல்லும்பொழுது மிருகோண பீம குச்சரோகி ரிஷ்டா அப்படின்னு, இதுக்கு நம்மளவா அர்த்தம் சொல்றான். எப்படின்னா பெரியவா வியாக்கியானம் பண்ணும்பொழுது மிருகோண பீம அப்படின்னா சிம்மம் தான் பயங்கரம் அல்லன், மிருகோ மிருகம் தான், ஆனா நபீம பயம் இல்லை. எங்க இருக்கார்னா கிரிஷ்டாக அப்படின்னா பக்தர்கள் மலை பக்தர்களாலே மலையில் யஜ்ய பலனாக எழுந்தருளிக்கும் வரதன், அந்த தேப்பெருமாள் மலையிலே நமக்காக எழுந்தருளிக்க பிரம்மா யஜ்யத்துல அந்த யஜ்ய பலனாக வந்த பெருமாள் அவரே பூமியில் தரையில் வந்து அமர்ந்தனே அப்படின்னு கூச்சர்றோம் அப்படின்னா அதே பெருமாள் தான் பூமியிலே நரசிம்மனாக வந்து கீழே நமக்காக இருக்கிறான். ஏன்னா யஜ்யத்துக்கு பலன் உபாயம் அப்படின்னு பார்த்தா பெருமாளை நம்ம வந்து இன்னைக்கு நம்ம உபன்யாசம் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கு நிறைய விக்னங்கள் வரும். ஆனா அதை கூட காப்பாத்தி கொடுக்கறது பகவான் தான். அந்த நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பலன் என்ன, நம்ம இந்த உபன்யாசம் நம்ம என்ன கத்துக்கிறோம்னா பகவத் விஷயம்தான் பலனே. அந்த மாதிரி உபாயமும் பகவான் தான். அந்த யஜ்யம் பிரம்மா பண்ணும் பொழுது நிறைய கஷ்டங்கள் வருது. அந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்றது யாருன்னு பார்த்தா பகவான் தான். நரசிம்மனாகவே இருந்து அங்க அந்த கஷ்டங்களை நீக்கிறார். அதுக்கப்புறம் தீப பிரகாசராக வந்து இருட்டாயிடுறது, அங்க வந்து ஞான விளக்குலியாக வந்து அவதாரம் பண்ணி அந்த இருளை நீக்கிறார். சரஸ்வதி தேவி பிரவாகமா வரா, அப்புறம் யதோக்தகாரியாக வந்து அந்த நதியை, இத்தனையும் பிரம்மாவுடைய யஜ்யம் வந்து அவரே நடத்தி வைக்கிறார். அப்புறம் அந்த யஜ்ய பலனாகவும் பகவான் சாட்சா தே பெருமாளே அவதாரம் பண்ற. அதனால நம்ம காஞ்சிபுரம் வரதனுடைய அவதாரத்தினாலதான் இதுக்கு இருந்த மத்த சுத்தி இருக்கிற பெருமாள் எல்லாமே அந்த யஜ்யத்துக்கு சம்ரட்சிக்கிறதுக்குதான் இருக்கா, அதிலேயே இந்த நரசிம்மனும் யஜ்ய சம்ரட்சகனாக இருக்கே அப்படின்னு அது சொல்லும் பொழுது, நரசிம்ம ரூபம் பயங்கர மல்லன், அது இரண்யாதிகள் அஸ்வமேத யாகத்துக்கு இடையூர் விளைவிக்கும் அவர்களுக்காக அப்படிங்கிற நரசிம்மன்றவர் இங்க எதுக்கு எழுதியிருக்காருன்னா, இரண்யாதிகள் போலே அசுரர்கள் பிரம்மாவுக்கு யஜ்யத்தை பண்ண விடாத மாதிரி பண்ணுவா, அவர்களுக்கு அவால இது பண்றதுக்கு தான் இந்த அவதாரம் இங்க வந்து இருக்கேர், அதே போல நமக்கு ரட்சணை கொடுக்க பகவான் இருக்கேர் அப்படின்னு இங்க சொல்ற. பாகவதத்துல சுகர் சொல்லும் பொழுது அத்புத ரூபமுத்வகன் அப்படிங்கிறார், அத்புதமான ரூபம், அந்த ஸ்தம்பத்துல இடிஞ்சு அப்படி சப்தம் வரும்பொழுது உலகமே நடுகிறது, அத்புதமான ரூபம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஸ்தம்பே அங்க வந்து நமிருகம் நமானுஷம், அவர் பார்த்தா மிருகம் மாதிரியும் இல்ல மனுஷன் மாதிரியும் இல்ல, அதனாலேயே இங்க அத்புதம் அப்படின்னு சுவாமி தேசிகனும் சொல்றாரு. ஏன்னா நம்ம வந்து சிங்கத்தை பார்த்திருப்போம் இல்ல மனுஷனை பார்த்திருப்போம், இது எப்படின்னா நரசிம்மமாக இருக்கு, ரெண்டும் கலந்ததாக இருக்கு. ஏன்னா ஹிரண்யாட்சன் அப்படி வரன்னு கேட்டிருக்கான், ஏன்னா பிரம்மாவுடைய சிருஷ்டியில பிரம்மா சிருஷ்டி பண்ணவன் யாருனாலையும் எனக்கு சாவு வரக்கூடாது அப்படின்னா, அப்படின்னா பிரம்மாவையே சிருஷ்டிச்சவர் ஒருத்தர் இருக்கிற, அப்போ அத அவன் மறந்துட்டான், அதனால இவர் வந்து நரசிம்மனாக வரார். அப்படி நரசிம்மோ யஜ்ஞசாலையாக மத்தியே சைலஸ்ட பச்சிமே அப்படின்னு யஜ்ஞசாலையை சம்ரட்சிக்கிறதுக்காகவே தேப்பெருமாள் அவதாரம் பண்ணணும்னு அங்க மேற்கு திசையிலே நரசிம்மனாக வந்து அங்க இருக்கேர் அப்படின்னு, அப்பேற்பட்ட அந்த நரசிம்மனு தான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் அற்புதமாக மங்களாசாசனம் பண்றேன். ஏன் அற்புதம் அப்படின்னு போட்டதுக்கு நம்ம பார்த்தோம், ஒன்னு அவர் நராம்சமாவும் இருக்கேர், மிருகாம்சமாவும் நரம் சிம்மம் கலந்ததாகவும் இருக்கேர். அதுக்கப்புறம் ஏன் அற்புதம் அப்படின்னு சொல்றா அப்படின்னா அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் எடுக்கிறான். ஒரு பக்கம் பார்த்தா ஸ்ருதியில சொன்ன பெருமாள் அப்படின்றது இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் எல்லா ஸ்திரீகளையும் சம்ரட்சிச்சுட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் மகாலட்சுமியை தன்னுடைய ஆலிங்கனம் பண்ணி பக்கத்திலேயே வச்சுருக்க, அந்த இடத்துல சொன்ன எல்லா ஸ்திரீகளையும் ரட்சிச்சேர் சொல்றது நம்ம ஜீவாத்மா. ஜீவாத்மா எல்லாருமே ஸ்திரீகள் தான், அதனாலதான் ஆழ்வார்களுமே நிறைய பார்த்தா நாயிக்கா பாவத்துல பெருமாளை வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கா, நம்ம எல்லாரையும் ரட்சன், அவன் ஒருத்தனே புருஷன் அப்படின்ற காரணத்தினாலையும் ஸ்ருதினான்னு சொல்லும் பொழுது நிறைய ஸ்திரீகளும், வேகவதினு சொல்லும் பொழுது சரஸ்வதி தேவி அந்த வேதத்துக்கு அவர் பிரம்மாவுக்கு முதல்ல சொன்னதுனாலே அங்க வேதம்னு அர்த்தமா இருந்ததுனால தாயார் அப்படின்னு எடுத்துக்கலாம், அப்படியும் சொல்றா நம்ம பெரியவா. அந்த மாதிரி வேதத்திலே உச்சியிலே சொல்லப்பட்ட பகவான் இந்த வேகவதி நதி கரையிலே வந்து நமக்காக அனுகிரகம் பண்ண இங்க எழுதிருக்கேர் அப்படின்னு, எப்படி எழுதிருக்கேர் அப்படின்றதுதான் முக்கியம். ஏதோ ஒரு இதனால சரி அங்க எனக்கு பிடிக்கலன்னு வரல, ஆசையுடன் காமாததி வசஞ்சியார் அப்பேற்பட்ட யாருன்னா அவரை சொல்ல முடியாத அவ்வளவு அற்புதமான கேசரி அப்படின்னு அப்பேற்பட்ட இந்த சிம்மம் அப்படின்னு இங்க சொல்ற. அதனால நம்ம சொல்லும் பொழுதே அத்புத கேசரி கவிதார்க்கிக கேசரி அப்படின்னு இந்த சுவாமி தேசிகன் இங்க வந்து மங்களாசாசனம் பண்றார். அதுக்கப்புறம் காமாததி வசஞ்சியாத் நம்ம சொல்றோம் இல்லையா, அத்புதம் ஏன் அப்படின்னு சொன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படி என்ன என்ன சங்கல்பம் பகவானுக்கு அப்படின்னா, எந்த ஒரு அவதாரமே பார்த்தாலும் பகவத் சங்கல்பத்துலதான் நடக்கிறது. இந்த அவதாரங்களுக்கெல்லாம் முன்னாடியே பார்த்தா பிரம்மாவுடைய மானசீக புத்திரர்களாக சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்கள் அப்படின்றவா பகவானை சேவிக்கிறதுக்கு, ஸ்ரீமன் நாராயணனை சேவிக்கிறதுக்கு அவ போறா விஷ்ணு லோகத்துக்கு. அங்க போகும்பொழுது துவாரபாலகா ரெண்டு பேர் ஜெய விஜயா இருக்கா. ஜெய விஜயா பார்த்தன்னா அவ எப்படி இருப்பான்னா, அங்க நிக்கும் பொழுதே அவ வந்து பாக்கிறதுக்கு பெருமாள் மாதிரியே தான் இருப்பான். ஆனா ஒரு விரல்ல வந்து அவ இப்படி வச்சிருந்திருப்பான், அந்த ஆள்காட்டி விரல மேல வச்சிருந்திருப்பான். என்னன்னா சை ஏகா ஏகமேவா தித்தியம்னு, அவன் ஒருத்தனே பரபிரம்மம், அவனை போல இன்னொருத்தன் கிடையாது அப்படின்ற சொல்றதுதான். இவன் தான் பரபிரம்மம், சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்துக்கும் மூல காரணம், நம்ம எல்லாரும் இருக்கும்னா அவனேதான் அப்படின்னு சொல்ற மாதிரியான அந்த காட்டின் அவ ரெண்டு பேர் இருக்கா. இவ உள்ள போயிட்டு இருக்கும்பொழுது அவ என்ன பண்ண, திடீர்னு நிறுத்திட்டான், இருங்கோ அப்படின்ட்டான். அவளுக்கு கோபம் வந்துருது, இப்ப ஏற்பட்ட பக்தன் நம்ம நீங்க துவாரபாலகான்னு எதுக்கு இருக்கீங்க, நீங்கெல்லாம் வர பக்தர்களை பெருமாள் கிட்ட கூட்டிட்டு போய் சேவை பண்ணி வைக்கணுமே தவிர நிறுத்துன்னு சொல்றதுக்கா ஒரு ரெண்டு பேர் காவல் சேவை பண்ணி வைக்க வேணாமா? அப்போ உங்களுக்கு வந்து ரஜோகுணம் தமோ குணம் இருக்கு, சத்வகுணம் இல்ல. இந்த குணத்துல இருக்கிறவா நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, பூமியில போய் பறங்கோ அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டான். சபிச்ச உடனே ஜெய விஜயா என்ன பண்ணா, ஆஹா நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்ந்து, பரம பாகவதோத்தமா தான் இங்க இருக்கிறவா எல்லாருமே, அவ சொல்றா ஐயோ தப்பு பண்ணிட்டோம் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு அவ கை கூப்பிடறான். அப்ப இவாளுக்கு தோணித்து, ஐயோ ஒரு நிமிஷத்துல நம்ம கோவம் வந்துருத்தே, நம்மளும் பண்ணது தப்பு தானே, அவ எதுக்கு நிறுத்தணும்னு சொன்னா, ஒருவேளை பெருமாள் கிட்ட கேட்டு நியமிச்சுதான் நம்ம உள்ள விடணும்னு ஏதாவது இருக்கும், அதுக்குள்ளயும் சபிச்சுட்டோம்னா அவளும் க்ஷமிச்சிருந்தான். நம்ம இந்த காலத்துல என்ன பண்ணுவோம்னா, ஒன்றுதான் தப்பு ஒன்றுதான் தப்புன்னு சொல்ற இடத்துல பாகவதா அப்படி இருக்க மாட்டா, நாங்க தான் தப்பு பண்ணும் நாங்க தான் தப்பு பண்ணும்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுதே ஒரு வாக்கு கேட்டுதான் நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி. யாருன்னா பகவான், அந்த பகவான் அங்க எழுதிருக்காரு, அற்புதமாக அவ சேவிச்சா சங்கச்சக்கர கதாபாணியாக பெருமாள் பீதாம்பரதாரியாக அங்க வர அவர் சொல்றார், இதெல்லாம் என்னுடைய சங்கல்பம் தான் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி அவதாரம் பண்ணணும் பூமியில, நமக்காக எல்லாருக்கும் விபாவதாரம் அச்சாவதாரம் பண்ணி எல்லாருக்கும் அனுகிரகிக்கணும். வைகுண்டத்துல இருக்கிறவா அவளும் பகவானுக்கு குழந்தைகள் தான், நம்மளும் குழந்தைகள் தான். ஒரு அம்மாவுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தா, ஒரு குழந்தை சரியா படிக்கல, ஒரு குழந்தை படிச்சான்னா சரி படிச்சவா எப்படி அவன் தன் சொந்த காலால இருந்து கரையேத்திருவான்னு, தன்னுடைய தயையை மொத்தம் எப்படி அந்த படிக்காத குழந்தைகிட்டயே இருந்து எப்படி பார்த்துப்பாளோ, அந்த மாதிரி நம்மளை வந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தான் அவர் சங்கல்பிச்சாராம். நீங்கள்லாம் தப்பு பண்ணலப்பா, உங்களுக்கும் அந்தர்யாமியாக இருந்து தேவிஜயால நிக்க வச்சதும் நானே தான், இவாளை சபிக்க வைக்கிற மாதிரி அந்தர்யாமியாக இருந்து பண்ணதும் நானே தான், இது என்னுடைய சங்கல்பம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு ஆசை பெருமாளுக்கு அந்த பிரஹ்லாதனை பார்க்கணும், நரசிம்ஹாவதாரம் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த இரண்யாட்சன் இரண்ய கசப்பன் இவா போய் எல்லாரையும் இது பண்ணாதானே, அப்பதான் பிரஹ்லாதன் திருப்பி பேச முடியும், அப்பதான் அவதாரம் பண்ணணும். அந்த அப்ப அவதாரத்துக்கு எவ்வளவு சங்கல்பிச்சேரோ அதே போல பகவான் நரசிம்ஹாவதாரம் எடுத்து இரண்யகசிபு வதம் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவருக்கு என்ன சங்கல்பம்னா, இங்கேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். அது எப்பேற்பட்ட இடமா இருக்கணும், பகவான் தேர்ந்தெடுத்த இடம்னா, அப்ப அது வேல் இருக்கை தானே, காமாசிக்கா தானே. அவர் ஆசைப்பட்டு அந்த குகைக்கீழே அங்க வந்து நம்ம இருந்து எல்லா பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதுனால இங்க காமாசிகா கேசரின்றது எல்லா ஸ்லோகத்தையுமே சுவாமி தேசிகன் சொல்றாரு, காமாசிகா ஹரி அப்படின்னு. ஏன்னா அந்த ஆசையா இங்க இருக்க நமக்கு அனுகிரகம் பண்றதுன்றதுக்கு தான் சுவாமி தேசிகன் அவ்வளவு முக்கியத்துவம் தரையர், அதனாலதான் காமாசி காட்டகம் அப்படின்றதே அங்க திருநாம் இந்த ஸ்தோத்திரத்துக்கு. அப்படி இது எல்லாமே பகவத் சங்கல்பம் தான். ராமாயணத்திலயும் சொல்றா, எல்லாரும் பரத்ன்னு சொல்றான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எங்க அம்மா இப்படி தப்பு பண்ணிட்டாலே இதனால எங் ராமர் 14 வருஷம் வனவாசம் போற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு போய் ரிஷிகள் கிட்ட அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறார். இல்ல இல்ல என் மேலதான் தப்பு, நான் ஒருவேளை போயிருக்க கூடாது, நான் பக்கத்திலே இருந்திருந்தா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லும்போது ரிஷிகள் சொல்றாலாம், உன் மேலையும் தப்பு இல்ல, கைகேயி மேலையும் தப்பு இல்ல, உங்க அம்மா மேலையும், அந்த கூனி இருக்காளே அவ மேல கூட தப்பு இல்லடா, மொத்தம் உங்க அண்ணா பண்ணதுதான், அவனுடைய சங்கல்பம். ஏன்னா அவன் அதுக்காக தானே அவதாரம் பண்ணா, அதனால நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கவானான், மேற்கொண்டு காரியத்தை பாருங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி பகவான் நமக்காக அனுகிரகம் பண்ணவே இந்த அவதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அற்புதமாக இங்க நரசிம்ம ரூபமாக வேதத்திலே சொல்லப்பட்ட பகவான், அந்த வேதத்திலையும் நம்ம பார்த்தா நரசிம்மனாகவே சொல்லப்பட்டிருக்கார், மிருகோன பீம குச்சரோ கிரிஷ்டாகான்னு அந்த உபனிஷத் வாக்கியங்களாலே சொன்னப்பட்ட பகவான். அவர் வேகவதி கரையிலே அற்புதமாக அவர் ஆசைப்பட்டு இங்க இருக்கேர், நமக்கு அற்புதமான கேசரி விவரிக்க முடியாதவர், அப்பேற்பட்டவருக்கு ஜெயமுண்டாகட்டும் அப்படின்ற மங்களாசாசனம் இந்த அற்புதமான முதல் ஸ்லோகம். அடுத்தது தாபனீய ரகசியானாம் சார காமாசிகா ஹரிஹி. அபச்சினோத்துனா போக்கட்டும் அப்படின்னு, எதை போக்கட்டும் அப்படின்னா யார் போக்கட்டும் அப்படின்னா காமாசிகா ஹரிஹி, நம்ம சொன்ன மாதிரி ஆசைப்பட்டு அங்க இருக்கிற அப்பேற்பட்ட நரசிம்மன் என்னத்தை போக்கட்டும்னா நம்மளுடைய தாபங்களை போக்கட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற. தாபம் அப்படின்னா நம்ம பண்ற தப்புனாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தினாலும் நம்மளுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அப்பேற்பட்ட பயத்தை நிவர்த்தி பண்ணணும் இப்பேற்பட்ட நரசிம்மன் அப்படின்னு இங்க பெருமாளை வேண்டிக்கிறார். எப்பேற்பட்ட தாபங்கள் அப்படின்னா மூணு விதமான தாபங்கள் நம்ம பெரியவா சொல்லுவோம். அது வந்து ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு. அதுல ஆத்தியாத்மிகம்னா நம்மளே நம்ம பண்ற தப்புனாலேயே சில கோபங்கள்னாலேயோ, இப்ப நம்ம வந்து நிறைய ஆசைப்படுறோம், சொத்து சேர்க்கிறோம் சொத்து சேர்க்கிறோம், நமக்கே ஒரு பயம் வந்துருது எப்ப டாக்ஸ் நம்ம பிடிப்பான் அப்படின்னு. சரி, பதவி ஆசைப்பட்டனா பதவியில போனாலும் நமக்கு ஒரே கஷ்டம் தான். ஏன்னா பதவின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு வர பதவி நாளைக்கு வராது, அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். சரி, அழகா இருக்கும் அப்படின்னா நிரந்தரமான அழகு இல்லையே, வயசாக போயிடும். அதனால இதெல்லாம் முக்கியம் நமக்கு இல்ல. அதனால இந்த விஷயத்த நம்ம எதிர்பார்த்துட்டு நம்ம எதேதோ ஒரு விஷயத்துல ஆசைய வச்சிருந்தா அந்த ஆசையினால வர கோபம், அது நமக்கு கிடைக்கலையே அப்படின்றதுனால ஒரு கோபம் வரும். அப்புறம் அந்த கோபம் அது ஆசை நிறைவேறலையேன்றதுக்காக ஒரு பயம் வரும். இதெல்லாம் நமக்கு போக்கட்டணும், இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. அது நம்மளாலேயே நம்ம மனசு சரியில்லாததுனால, சத்குணங்கள் இல்லாததுனால, பெரிய ஆச்சாரியர்கள் கட்டாட்சம் நமக்கு கிடைக்காததுனால வர சில நம்மளுடைய தாபங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போக்கடிக்கட்டும். அது ஆத்தியாத்மிகம், அது நம்மளாலேயே வருது. ஆதி பௌத்திகம் அப்படின்னா சில வியாதிகள்லாம் வந்து பார்த்தா பசு பட்சியில இருந்தெல்லாம் நமக்கு வந்துடுறது. இப்ப வந்து கோழியினால நமக்கு இது வருதுங்கிறான், ஏதோ நம்ம அந்த இப்ப நம்ம இந்த கரோனாவே சொன்னா கூட ஏதோ ஒண்ணு இது சாப்பிட்டு அதுல இருந்து இது வருது பரவுறது அப்படிங்கிறார். இது நம்மளால தடுக்க முடியாததுதான், தடுத்திருக்கலாம். ஆனா அந்த அனுஷ்டானங்கள்லாம் நம்ம சரியா பண்ணாத, நம்ம பெரியவா சொன்னதுதான் சாப்பிடணும் அப்படின்னு வச்சிருந்தோம்னா இதெல்லாம் நடந்திருக்காது. அது இன்னொருத்தர் தப்பு பண்றதுனாலையும் நமக்கு அது வந்துடுது, இன்னொருத்தர்னாலும் நமக்கு வந்துடுறது. இந்த அதெல்லாம் பார்த்தா ஆதி பௌத்திகம். சிலது ஆதி தெய்வீகம், அது ஒண்ணும் பண்ண முடியாது. மழையினால துஃபான் வருது, பூகம்பம் வருது, அது வந்து நம்ம கையில எதுவுமே இல்லை, அது பகவத் அனுகிரகம், அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா பகவானுக்கே ஒரு இடத்துல வந்து இது என்னன்னா நம்ம அவ்வளவு அதர்மங்கள் நடக்கிறதுனால அது ஏற்படுறது அந்த விஷயங்கள். அப்போ இந்த மூணு விதமாக வர தாபங்களும் போகட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் நீங்க வேண்டிக்கிறார். அதை எப்படி வேண்டிக்கிறேன்னா அப்படிங்கிற இங்க தபன இந்து அக்னின்னு மூணு பதத்தை போட்டு, ஏன்னா நரசிம்மனுக்கு மூணு கண்கள் இருக்கு. இந்த திருவேலிக்கையிலும் நம்ம சேவிக்கலாம். மூணு கண்கள்ல அவர் சொல்ற தபனம் அப்படின்னா சூரியன், ஒரு கண்ணு வந்து பகவானுக்கு சூரியன். இந்துன்னா ஒரு கண்ணு பகவானுக்கு சந்திரன், இன்னொன்னு அக்னி. சூரியன்னா அப்படியே அந்த துஷ்டர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறது, அவருக்கு வந்து ஒரு பக்கம் கோபம், இவ்வளவு பாவம் பண்றாள் இவாளுக்கு நம்ம ஏதாவது தண்டனை கொடுக்கணும். இன்னொன்னு ஒரு சந்திரன்னா கருணையே பண்ணணும், ஆஹா இவ்வளவு நல்லா இருக்காளே இவாளுக்கு ஏதாவது கருணை பண்ணணுமே, இவாளுக்கு ஒரு ஆச்சாரியன் நினைச்சு இவாளுக்கு சத்கதியை காட்டணுமே அப்படின்னு நிறைய பேர் நமக்கு அவதாரம் பண்ண வைக்கிறா இல்லையா. அது வந்து அந்த கண் வந்து சந்திரன், இன்னொன்னு வந்து அக்னின்றது என்னன்னா புசுக்கணும். அப்ப சூரியனுக்கும் அக்னிக்கு என்ன வித்தியாசம்னா தண்டனைன்றது ஒண்ணு இருக்கு. சிலது வந்து நம்ம தெரியாம பண்ற தப்போ தெரிஞ்சு பண்ற தப்போ ஒரு தண்டனை கிடைச்சா திரிந்திருவான். அப்படின்னா ஒருத்தன் தப்பு பண்றான்னா அவனை கூட்டு தண்டிச்சு ஒரு வருஷம் ஜெயில போட்டா அவன் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பான். அந்த தண்டனையுமே பார்த்தா கருணைங்கிற தேசத்துக்கத்துல சுவாமி தேசிகன், அம்மா வந்து குழந்தை வந்து படுத்துறதுன்னு ஒரு அடி அடிச்சான்னா அதை தண்டனைனா நம்ம சொல்லுவோம், அந்த குழந்தை திருந்தணும், சரியா படிக்கலன்னு ஒரு அடி அடிப்பா, ஏண்டா படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு. அது அம்மாவுடைய கருணை குழந்தைக்கு. அப்போ அந்த சூரியன்ற கண்ணு கூட தண்டனை கொடுக்குமே தவிர அந்த தண்டனை கருணையினால அவ திருந்தனு. அப்ப அக்னினா என்னன்னா இந்த ஹிரண்யாட்சி ஹிரண்யகசிப்பு இவாளை திருத்தவே முடியாது, இவனை அழிச்சேதான் ஆகணும், இல்லைன்னா மத்தவாளையும் சேர்த்து எல்லாத்தையும் இது பண்ணிடுவாங்க அவ. அப்படி அப்போ இந்த மூணுத்தையும் என்னுடைய தாபங்களை இப்ப என்ன சொல்லணும், நான் நல்லவன், எனக்காக சந்திரன்ற கண்ணு இருக்கு, சில பேருக்காக சூரியன் கண்டு இருக்கு, சில பேர் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிப்பு போல இருக்கவானுக்கு அக்னி அந்த மூணாவது கண் அது வந்து அது நரசிம்மருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும் இல்லையா. சுவாமி தேசிகன் அப்படி சொல்லல, இந்த மூணு கண்ணுமே எதுக்கு இருக்குன்னா எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் இருக்கு அப்படிங்கிறது சுவாமி தேசிகன். ஏன் அப்படின்னா அப்ப நமக்கு இருக்கிற பாபங்களை பொசுக்கிண்டமா, நம்ம பண்ற தண்டனைகள்ல சிலது திருத்தி பணிகொள்வான் அப்படின்ற மாதிரி திருத்தணும். அதே மாதிரி எப்பயும் நீர் அனுகிரகம் பண்ணிண்டே இருக்கணும் அப்படின்றதுனால இந்த மூணு கண்ணாலையுமே நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அப்பேற்பட்ட தாபங்களை எப்பேற்பட்ட மூணு கண்ணாலையும் மூணு விதமான தாபங்களை, ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகமான மூணு தாபங்களையும் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு தாபனீய ரகசியானாம் அப்படின்ற உபனிஷத், தாபனீய ரகசியானாம்ன்ற உபனிஷத்துல பகவான பத்தி அற்புதமாக சொல்றிருக்கு. அங்கேயும் பூர்வபாகம் உத்தரபாகம் நரசிம்மனை பத்தியே அந்த உபனிஷத்துல நிறைய சொல்லப்பட்டதுனால அப்பேற்பட்ட அந்த உபனிஷத்துல சொல்லப்பட்ட நரசிம்ஹரே, அந்த காமாசிகா அங்க காமா ஆசைப்பட்டு இந்த இடத்துல இருந்தேரே, நீர் எங்களுடைய தாபங்களை போக்கட்டும் அப்படின்னு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய மங்களாசாசனம். பயம் நிவர்த்தி அப்படின்றதுல மூணு விதமா எடுத்துக்கிறார். ஆசிரித்தர்கள், ஆசிரித்தர்களுக்காக தான் அந்த கருணை. அனாசிரித்தர்கள், கொஞ்சம் கெட்டவா அவளை அடிச்சா திரிந்திருவா. அத்தியந்த ஆசிரித்தர்கள்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிறார். நம்ம எல்லாம் யாருன்னா அத்தியந்த ஆசிரியர்கள் பெருமாளுக்கு. அதனால என்னன்னா மூணு கண்ணுமே நமக்காக தான், நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு இங்க அற்புதமாகவே இங்க எடுக்கிறார். அதுக்கப்புறம் மந்திரராஜஸ்தவ ஸ்தோத்திரம் அப்படின்னு பரமசிவன் வந்து பெருமாளை பண்ணியிருக்காரு. அதே மாதிரியே அந்த ஸ்தோத்திரத்திலயும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவருக்குமே மூணு கண் இருக்கு. ஆனா அவரதுல ஒரு மூணு கண், அதுல ரெண்டு சாதாரண கண், ஒன்னு வந்து சத்ருக்கள் அழிக்கிறது. ஆனா இங்க பெருமாள் மூணுமே அனுகிரகம் பண்றதுக்காக அப்படின்றது இங்க வந்து சுவாமி தேசிகன் இங்க மங்களாசாசனம் பண்றீங்க. அந்த மாதிரி அத்திகிரி மலையிலே இருந்து பிரம்மா முதல்ல பகவான வந்து கேட்கிறார், அத்திகிரி மலையிலே யாவத் காலமும் இருந்து எங்களை ரட்சிக்கணும் அப்படிங்கிற பெருமாள் வந்து அவதாரம் பண்ண உடனே அப்படின்ன உடனே அதுக்கு வரதர் சொல்ற, அத்தைவ நிவசிசியாமி, இங்கேதான் இருக்க போறேன் வரதன் என்ற திருநாமத்திலே நீங்கள்லாம் வர வர எல்லாருக்கும் வரனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றவர். அதே அந்த வரதன் அவதாரம் பண்ணதுக்கு காரணமே அந்த யாகத்தை நிர்விக்னம் பண்ண இல்லையா, அந்த விக்னம் விக்னத்தெல்லாம் போக்கினர் இல்லையா, அதுக்கு காரணமே நரசிம்ஹர் தான் அப்படின்னு சொல்லி அந்த காமாசிகா ஹரி அப்படின்றதையும் இங்க எடுக்கிறேன். அப்புறம் தாபங்களை போக்கட்டும் அப்படின்றதுக்கும் நம்ம பார்த்தா பாகவதத்திலையும் நம்ம அப்படியே வரிசையா பார்த்துட்டே வருவோம். பிரஹலாத சரித்திரத்தை அங்க பார்க்கும்போது தேவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த ஹிரண்ய கசுப்பு வந்து வரன் வாங்கிட்டார், கண்ணாப்பிலான் பிரம்மா கிட்ட வரன் வாங்கிட்டார். மேலையும் சாகக்கூடாது, கீழையும் சாகக்கூடாது, அப்புறம் மிருகத்தினாலையும் சாகக்கூடாது, மனுஷனாலையும் சாகக்கூடாது, ராத்திரியும் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டார். அவர் எல்லாரையும் போட்டு எல்லாம் நான் தான் பரபிரம்மன்ற மாதிரி போய் சொல்லி, நான் தான் ஈஸ்வரன், எல்லாரும் இரண்டே கசுப்பே நமகான்னு சொல்லுங்க, நாராயணன் ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் போட்டு சித்திரவதை பண்றான். அப்ப தேவர்களுக்கு எல்லாம் தாபம் வந்துருது, ரொம்ப கஷ்டப்படுறா தேவர்கள் எல்லாம். என்ன பண்றது அப்படின்னா 71 சதுர்யுகம் அவன் ஆண்டான் அப்படின்றது பாகவதத்துல இருக்கு. ஒரு சதுர்யுகம்னாலே பாத்துக்கோங்க, 71 சதுர்யுகம் அவன் இருந்தானா எல்லாரும் வேதத்தையே மறந்து போயிருப்பான், எல்லாம் பெருமாளையே மறந்து போயிருப்பான். அப்படி ஆயிடுச்சு. அப்ப எல்லா தேவர்களும் போய் பகவான வேண்டிக்கிறான். பகவான் என்ன சொல்றாரு, உடனே எல்லாரும் கவலைப்படாதீங்கோ, மத்தர்சனாகி பூதானாம் சர்வஸ்ரேயோப உத்தமம் அப்படின்ட்டு என்னுடைய தர்சனத்தினாலேயே உங்களுக்கு எல்லாம் மங்களம் உண்டாகட்டும் அப்படிங்கிறார். அப்ப தேவர்களுக்கு அது போறல, என்னது இது உங்களுடைய, நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இரண்யகசிபுவால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், சொர்க்கத்தையே விட்டு எல்லாம் போற அளவுக்கு ஆயிடுத்து, யாருமே யஜ்யாகங்கள்லாம் பண்ணல, யஜ்யாகங்கள்லாம் பண்ணாதான் தேவர்களுக்கே பலம். அப்படி இருக்கும் பொழுது, இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் பொழுது நீர் வந்து தரிசனத்திலேயே சுகம் உண்டாகட்டும் அப்படின்னா என்ன பண்றது நாங்க அப்படின்னு இன்னும் நிக்கிறாளாம். அப்ப பெருமாள் சொல்றார், காலம் தாவத்து பிரதீட்சத, காலம் வரும்பா, உங்களுக்கு எல்லாம் நல்ல காலம் வரும், அது வரைக்கும் காத்திருங்கள் அப்படிங்கிறாளாம். உடனே அவ சொல்றா, இதுக்காகவா நாங்க வந்தோம், அவ ஹிரண்யாக்சன் போறதுக்காக ஒரு காலம் வரும்னா நான் போய் ஜோசியன் கிட்ட கேட்க போறேன், ஜோசியன் சொல்ல போறான் இரண்யகசிப்பு எப்ப அவனுக்கு மரணம்னு. அப்ப பெருமாள் கிட்ட வந்ததுக்கு இதுதானா அப்படின்னு இன்னும் நிக்கிறா. அப்ப அவர் சொல்றார், யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மைச்ச விதேஷு சவாசு வினஷ்யதி அப்படின்னு, எங்கெல்லாம் வந்து தேவர்களை வந்து தூஷிக்கிறாளோ, வேதத்தெல்லாம் தர்மம் பண்ணவிடாம யஜ்யாகாதிகள் பண்ணவிடாம ஒருத்தன் பண்றானோ, கோக்களை வதம் பண்றானோ, சாதுக்களை வந்து இம்ச பண்றானோ, தர்மமே இல்லாத பண்ற காலம் வரும், அன்னைக்கு நான் அவதாரம் பண்ணி அந்த ஹிரண்யகசிபுவ நான் வதம் பண்றேன் அப்படிங்கிறது. அப்பையும் அவளுக்கு வந்து மனசு இதுதான் பண்ணிட்டு இருக்கானே அவன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே நிக்கிறா. உடனே பெருமாள் சொல்றார், பிரஹ்லாதாய யதா துருக்கியே நிதஷ்யேபி வரோர்ஜிதம், பிரஹ்லாதன் அவதாரம் பண்ணுவான், அந்த குழந்தைய அவன் இம்ச பண்ணும் பொழுது நான் வருவேன் அப்படின்னு சொல்றார். அவ எல்லாருக்கும் வந்து பிரஹ்லாதன் ஒரு பக்தன் வருவான், அப்ப அது வரைக்கும் அப்ப நாங்கள்லாம் பக்தர்கள் கிடையாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்லையா. அப்போ அப்பேற்பட்ட பக்தனுக்காக தான் பகவான் வருவேரா அப்படின்ற மாதிரி எடுத்து அப்ப சொல்றாரு, ஆமா, ஏன்னா இந்த தேவர்கள்லாம் பயந்து ஓடுறான், முக்கோட்டி தேவர்களும் ஹிரண்யகசிபுவை பார்த்து பயந்து ஓடுறான், யாருமே ஹரிநாமத்தை சொல்ல மாட்டேங்கிறா, அவனுக்கு பயந்து எல்லாம் ஹிரண்யகசிபுவேங்கிறான். ஆனா முக்கோட்டி தடவை குழந்தை உன்ன நான் நெருப்புல போட்டுருவேண்டா, உன்னை வந்து கொலை பண்ணிட வேண்டான்னு சொன்னா கூட பயப்படாம நாராயணா நாராயணான்னு சொல்றான்னா அவன் பக்தி எப்பேற்பட்ட பக்தி. அதனால அவனுக்காக, அப்போ அவனை மட்டும் ரட்சிக்கிறதுக்காக இல்ல, அப்போ அந்த சமயத்துல உங்க எல்லாரையும் சேர்ந்து ரட்சிக்கிறேன் அப்படிங்கிற அப்ப சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட பிரகலாதன் தான், நிர்வைராய பிரசாந்தாய சுசுதாய மகாத்மனே அப்படின்னு நிர்வைராய, விரோதம் எதிரிகளே இல்லையாம் பிரகலாதனுக்கு. தன்னுடைய சொந்த யாருன்னா விரோதியாவே நினைக்க மாட்டான். இப்ப இவாள்லாம் வந்து இன்னொருத்தன் நாசமா போனோம்னு பகவான் வேண்டிக்கிறான்னா அப்ப அவன் பக்தனாவானா? ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன்னா என்ன, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும் இல்லையா? ஒருத்தன் நாசமா போனா அவனுக்கு கூட நல்ல புத்திய கூட, நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுப்பா, அவனை மாத்துன்னு சொல்லுவாளே தவிர அவனை எப்படியாவது நீ போக்கடிச்சிருன்னு சொல்ல மாட்டான். அப்படி நம்ம பாகவத்தாலு அது ஒரு ஸ்வரூபம் கிடையாது, அப்படி சொல்லவும் கூடாது. அதனாலதான் அந்த பக்தனுக்காக நான் காத்திருக்கேன், நான் அவதாரம் பண்ணுவேன்னு சொல்றேன். அதனால அந்த தேவர்களுக்கும் கஷ்டத்தை போக்கினவன் அந்த தேவர்கள்னால இல்ல, அங்க அந்த சமயத்துல இருக்கிற அந்த பூலோகத்துல எல்லாருடைய தாபத்தையும் போக்க வந்தவன் நரசிம்மன். அப்பேற்பட்ட நரசிம்மன் இந்த காஞ்சிபுரத்திலே இருந்து யஜ்ஞ சம்ரக்ஷகனாக இருக்கிற நரசிம்மனை அவர் பகவான் எனக்கு என்னுடைய தாபங்களை எல்லாம் போக்கட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே மங்களாசாசனம் பண்றார். அடுத்தது மூணாவது ஸ்லோகம். ஆகண்டமாதி புருஷம் கண்டீரவமுபரி குண்டிதாராதிம் வேகோபகண்ட சங்காத் விமுக்த வைகுண்ட பகுமதி உபாசே. அற்புதமான ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம். இங்க உபாசே அப்படின்னா உபாசிக்கிறேன், வழிபடுகிறேன், பெருமாளை நமஸ்கரிக்கிறேன், சேவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எப்பேற்பட்ட பெருமாளை அப்படின்னு சொல்லும் பொழுது வேகோபகண்ட சங்காத் விமுக்த வைகுண்ட பகுமதி உபாசே அப்படிங்கிறது. வைகுண்டத்துல எப்பேற்பட்ட அனுபவம் பகவானுக்கு, எப்பேற்பட்ட அனுபவம் வைகுண்டத்துல, அந்த நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் பகவானை ஸ்துதிச்சுட்டு இருக்கா, அங்க ஒருத்தர் கூட இந்த மாதிரி துவேஷத்தோட இல்ல. அப்பேற்பட்ட ஆனந்த லோகம், அவனே ஆனந்தமயன், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான, அவனே சத்தியம், அவனே ஆனந்தமா ஸ்வரூபியாக இருக்கிற தர்மமே இருக்கிற அந்த வைகுண்டத்தை கூட அப்பேற்பட்ட பகுமதி, அங்க வைகுண்டத்துல இருக்க பகுமதி கூட அதுக்கு ஆசைப்படலையா? நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு சபைக்கு போறோம், நம்மள திட்டவா இருந்தானா, ஐயோ அங்க நம்ம போகமாட்டோம், இந்த சபைக்கு நான் போகமாட்டேன், எங்க வந்து சும்மா வந்து நான் தப்பு பண்ணாலுமே ஒரு இடத்துல வந்து புகழ் நின்றே இருப்பா அந்த இடத்துக்கு தான், ஏன்னா நமக்கு புகழ்ச்சியே ரொம்ப முக்கியம். ஆனா பெருமாள் என்ன நினைக்கிறேன்னா, வைகுண்டத்துல இருக்கிற பகுமதி கூட அது அதை பத்தி நினைக்காம வேகோபகண்ட சங்காத் வேகவதியுடைய சமீபத்திலே அந்த சங்கத்திலே வந்து நமக்காக அனுகிரகம் பண்ண, இங்க நம்ம என்ன பண்றோம், எல்லாம் துவேஷம். இங்க எத்தனை பேர் இன்னைக்கு பெருமாள் இருக்கேர் அப்படின்னு சொல்றதுக்கு 10 பேர்னா, பெருமாள் இல்லேன்னு சொல்ற நாஸ்திக்கன் 1000 பேர், இவரெல்லாம் பெருமாளா அப்படின்னு சொல்றவா அதிகம், இதெல்லாம் தப்புன்னு சொல்றவா எத்தனையோ பேர். அப்படி இருக்கிற இந்த வேகவதி நதியில வருணமேனா அப்பேற்பட்ட கிருபையாம். ஏன்னா அவர் வந்து அங்க பகுமதிகளை எதிர்பார்க்கல, அங்க இருக்கிறவாளையும் ரட்சிக்கிறாரோ அதே போலதான் இவர்களுக்கும் நல்ல நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படின்னு, இவா பெருமாளை துவேஷிச்சா கூட பரவாயில்லைன்னு நல்ல அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இங்க வந்து அவதாரம் பண்ணி இங்க வேகவதி நதியில இருக்கார் அப்படின்னு அது சொல்லும் பொழுது சொல்றாரு. ஆகண்டமாதி புருஷம், எப்பேற்பட்ட நரசிம்மன் தான், திருவடிகள்ல இருந்து கழுத்து வரைக்கும் ஆதி புருஷன், ஆகண்டம் ஆதி புருஷன், ஆதி புருஷன் ஸ்ரீமன் நாராயணனாவே இருக்கே கழுத்து வரைக்கும், கழுத்துக்கு மேல அப்படின்னு கண்டீரவ முபரி சிம்மரூபம். ஏன்னா நரசிம்மம் அப்படின்னும் பொழுது அதை இங்க வந்து பிரமாணத்தை சுவாமி தேசிகன் ஒரு இடத்துல நிரூபிச்சிருந்தே பெரியவா சொல்றா. ஏன்னா சில பேர் எப்படி வேணா எடுத்துப்பா, அப்படின்னா வயிற்று வரைக்கும் சிம்மரூபம் அப்படின்னு அதுக்கப்புறம் மனுஷ ரூபமா இருக்கலாம், அப்படி எந்த இடத்துலயும் பிற்காலத்துல யாரும் மாத்தி சொல்லிடக்கூடாதுன்னு கழுத்துக்கு மேல சிம்மரூபமாகவும் அதுக்கு கீழே ஆதி புருஷன் ஸ்ரீமன் நாராயணனாகவே இருந்தார் அப்படின்னு. ஏன் சிம்மரூபம் எடுக்கிறார் அப்படின்றதுக்கும் அந்த இரண்யகசிபுனுடைய அவனுடைய வரணப்படி, அந்த வரண சத்திய மன்னனும் பிரம்மா குடிச்சிட்டே இல்லையா, பிரம்மாவுடைய வாக்கையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவும் அவர் நரசிம்மனாக வரார். ஏன் சிம்மத்தை தான் எடுக்கணும், இப்ப வந்து குதிரவாகனம் எடுத்து ஹயக்ரீவன், அதுக்கப்புறம் நிறைய இருக்கு இல்லையா, மக்ஷ அவதாரமா இருக்கிற கூர்மாவதாரமா எடுக்கிறார் அப்படின்னா, அங்க நம்ம பெரியவா என்ன சொல்ற ஆழ்வார்கள் சொல்லும்போது என்ன சொல்றதுன்னா, அவர் வந்து அந்த பிரகலாதனை திட்டுறான், இப்ப மட்டும் ஹரி நான் இந்த ஸ்தம்பத்தை உடைப்பேன், இங்க மட்டும் ஹரி இல்லைன்னா நான் ஒரு சிம்மம் போலே ஒரு யானையை வந்து, யானையை வந்து சிம்மம் எப்படி பொழக்குமோ மஸ்தகத்துல பின்னாடி ஏறி தலையை பொழக்குமோ உன் தலையை பொழப்பேன் அப்படின்னா, என் பக்தனை நீ என்னடா சிம்மரூபத்துல பொழைக்கிறதுன்னு அவர் டக்குன்னு அந்த சிம்மரூபத்தை எடுத்துட்டார் அப்படின்றதும் பெரியவா ஆழ்வார்கள் மங்களாசாசனம். அப்படி அப்பேற்பட்ட வேகவதி ஆதி புருஷனாக இருக்கேர் அப்படின்னு. அப்போ அப்பேற்பட்ட இந்த சிம்மன் இங்க வந்து மங்களாசாசனம் பண்ற பெருமாளுடைய அவதாரங்கள் அப்படின்னு பாக்குறதுல இது ரொம்ப முக்கியம். வைகுண்டத்துல இருக்கார் அப்பேற்பட்ட பெருமாள், அதோட விட்டுடல. ஏன்னா வைகுண்டம் அப்படின்றது பார்த்தா அதுக்கப்புறம் வந்துதான் பகவான் சிருஷ்டி பண்ணது. பிரம்மலோகத்திலிருந்து இந்த ஈரேழு லோகங்களும் பார்த்தா பகவான் சிருஷ்டிச்ச லோகங்கள். வைகுண்டம்ன்றது அனாதிகாலமாக இருக்கிற லோகம், அழியாத லோகம், அப்ராகிருத லோகம். அங்க போனவா எல்லாருமே பகவத் அனுபவத்திலேயே இருந்து பகவான அனுகிரகிச்சு பகவானுடைய கைங்கரியத்திலேயே இருக்கிறவா. அங்க வந்து இந்த கஷ்டங்கள் கிடையாது, மரணம்ன்றது கிடையாது, எதுவுமே கிடையாது. பெருமாளுடைய அனுகிரகம் அங்க பரபிரம்மம், அங்க வந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும். சந்தோஷமான ஒரு லோகம், ஆனந்த லோகம். ஆனா அதை விட்டுட்டு பெருமாள் என்ன பண்றாருன்னா திருப்பார் கடலுக்கு வரையாரு. ஏன் திருப்பார் கடலுக்கு வரையாருன்னா பிரம்மாவால கூட வைகுண்டத்துக்கு போக முடியாது. ஒரு பசு பட்சியிலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் எல்லாருமே ஜீவாத்மா தான். அப்போ இவா கூட வைகுண்டத்துக்கு போக முடியாதுன்னு திருப்பார் கடல வந்து இருக்காரு. இப்ப தேவர்கள்லாம் திடீர்னு போய் இருணியாக்சனுக்காக போய் நான் பெருமாளை வேண்டிக்கணும்னா எங்க போய் பெருமாளை வேண்டிப்பாவா? அவ எங்க போய் பெருமாளை வேண்டிக்கணும்னா அவ திருப்பார் கடல்ல போய் வேண்டிக்கணும் அப்படின்னு அங்க வந்து அவதாரம் பண்றான். பகவான் அந்தர்யாமியாக எங்குமே இருக்கார், எங்கும். இந்துகளட் அந்துலேடனின்னு சொல்றாரு இல்லையா, பிரகலாதன் இங்க இருக்கான் அங்க இருக்கான் இல்லப்பா, எல்லா இடத்துலயும் இருக்கான். நீ சொல்லி சொல்லு உளன் அப்படின்ற, நீ சொல்றிய, நீ கேக்குறிய, எங்கடா இருக்கான் பகவான். நீ கேட்கறதுக்கு அந்த வாயில ஒரு சக்தி உனக்கு எப்படி வந்ததுப்பா? அந்த அந்த உள்ள அந்த சக்தியை கொடுக்கறதே பகவான் தான் பாஷிமன் நாராயணன் சொல்லலையா? எங்கேயுமே இருக்கான் அப்படி அந்தர்யாமியா இருந்த பகவான். அவர் இந்தந்த இடத்துல இருந்தாலும் அப்பயும் அந்த திருப்பார்கள தேவர்களுக்கு பிரம்மாவுக்கு தானே நம்மளால அனுகிரகம் பண்ண முடியும். அப்ப பூமியில இருக்க சாதாரணமானவாளுக்கெல்லாம் இவாளுக்கெல்லாம் எப்படி அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு விபவாவதாரம் எடுக்கிறார். அதுதான் நரசிம்மாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் அப்படின்றது நம்ம தசாவதாரம் சொல்றோம். அந்த அவதாராக அசங்கேயாகான்னு தெரிவா சொல்றா, எவ்வளவோ நிறைய அவதாரம், அதுல நம்ம முக்கியமாக பாக்குற சில அவதாரங்கள். அதுவும் போறலையா? ஏன்னா அவதாரம் பண்ண ராமாவ நரசிம்மாவதாரம் எடுத்தார். அப்ப நம்மளால சேவிக்க முடியலையே, நம்ம அந்த சமயத்துல இல்லையே, நம்ம பிரகலாதன் போல பக்தியும் பண்ணல, அங்க இல்ல. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இது ஒரு மழை ஜலம் மாதிரி, மழை வரைச்ச மழை தீர்த்தம் சாப்பிட்டா போறோம்னா அப்ப எப்படி நம்ம இருக்கிறது? தீர்த்தம் தீர்த்தத்தை நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் இல்லையா? அப்ப என்ன சொல்றேன்னா, அதுக்கும் மேல ஒரு அனுகிரகம் பண்றது. அதுதான் காமாததி வசஞ்சியாத்து நீங்க சொல்லும்போது ஆசையிலே அவர் என்ன பண்றதுன்னா, எப்பயுமே ஒருத்தருக்கு கைங்கரியம் கொடுக்கணும்னா நரசிம்மாவதாரத்துல பிரகலாதனுக்கு கிடைச்சது. அப்படி எல்லாருக்குமே கைங்கரியம் கொடுக்கணும்னா இன்னைக்கு நம்ம போய் நரசிம்மனுக்கு கைங்கரியம் பண்றோமே, இன்னைக்கு நம்ம நரசிம்மன் உபன்யாசம் பண்ற உபன்யாசம் கேட்கணும், இதுவே கைங்கரியம் தானே. அதுக்காக என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி அர்ச்சாவதாரமாக நமக்கு இங்க வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்றேன். அப்படி இந்த நரசிம்மர் அற்புதமாக அவர் சொல்றார். சுவாமி தேசிகன் இந்த மாதிரி நரசிம்மர் கழுத்துக்கு மேல சிம்மரூபமாகவும் அதுக்கு கீழே ஆதிபுருஷனாகவும் இருக்கிற அப்பேற்பட்ட பகவான் வேகோபகண்ட சங்காத் விமுக்தி வைகுண்ட பகுமதி முபாசே அப்படின்னு இங்க நமக்காக இந்த நரசிம்மனை நான் உபாசிக்கிறேன், சேவிக்கிறேன் அப்படின்னு அப்பேற்பட்ட இன்னைக்கு வந்து மூன்று ஸ்லோகங்களை நம்ம பார்த்தோம். அற்புதமாக இதனுடைய தாற்பயம் என்னன்னா, முதல் ஸ்லோகத்துல வேதத்திலே உச்சியிலே இருக்க பகவான் நரசிம்மன் நமக்கு வேகவதி நதியிலே வந்து நமக்கு அனுகிரகம் பண்றேர் அப்படின்றது முதல் ஸ்லோகமாகவும், அவர் எப்பேற்பட்டவர்னா விவரிக்க முடியாம அற்புதமான, எப்படி பாகவதத்துல சொல்றோ அதே போல அப்பேற்பட்ட அற்புதமான கேசரி அப்படின்னு அந்த பெருமாளை கேசரின்னே சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணிருக்கே. இரண்டாவது ஸ்லோகத்துல தம்பளுடைய தாபங்கள் போகும்னா அது பகவான் நரசிம்மன் மட்டும்தான், பகவான் ஸ்ரீமன் நாராயணனால மட்டும்தான் தாபங்களை போக்க முடியும். அது எப்பேற்பட்ட தாபங்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு தாபங்களை போக்கட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றே. மூன்றாவது ஸ்லோகத்திலே வைகுண்டத்திலே இருக்கிற பகுமதிகளையும் விட்டுட்டு நமக்காக இங்க வந்து நமக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்ற இந்த மூன்று ஸ்லோகத்தை நம்ம இங்க பார்த்தோம். மேல்கொண்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதா ஹர்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.